ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജയതി കൃപയാരംഗി നിന്നസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാന്തദ്വിജയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുനികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശ്രയാമി. ശ്രീമന്നാരായണീയം ഭാഗം 9. എട്ടാവത് ഭാഗത്തിൽ ഭഗവാനിൻ പാദം മുതൽ തിരുമുടി വരെ 14 ഉലക വടിവമാകും ദേവതകളിൻ ജീവരാശികളിൻ സ്ഥാവര ജംഗമങ്ങളിൻ ഇരിപ്പിടമാകും പിറപ്പിടമാകും വർണ്ണിക്കപ്പെട്ട് അപ്പടിപ്പെട്ട ഉരുവത്തോട് കൂടിന ഭഗവാനെ നിത്യകർമാനുഷ്ഠാനം തിരുവാരാധനം മുതലായവകൾ മുടിഞ്ഞവുടൻ ധ്യാനിക്ക വേണ്ടും എന്നതെയും ചൊല്ലി എൻ ഉടലിൽ ഏർപ്പെട്ടുള്ള വ്യാധിയെ പോക്കി അനുഗ്രഹിക്ക വേണ്ടും എന്ന് പ്രാർത്ഥിത്താർ നാരായണ ഭട്ടത്രി എന്ന് അനുഭവിച്ചു. ഇന്ന് 9-ാമത് ഭാഗത്തിൽ ഹിരണ്യഗർഭ ഉൽപ്പത്തിയെ അനുഭവിക്കപ്പോകും. സൃഷ്ടിയിൽ സമഷ്ടി സൃഷ്ടി വെഷ്ടി സൃഷ്ടി എന്നും പ്രളയത്തിൽ വെഷ്ടി സംഹാരം എന്നും ചൊല്ലുവതുണ്ട്. അതാവത് ഭഗവാൻ പ്രകൃതിയിലിരുന്ന് മഹത് അഹങ്കാരം എന്ന മുറയിൽ പഞ്ചഭൂതങ്ങളെ സൃഷ്ടി പണി അവറ്റൈ പഞ്ചീകരണം ചെയ്ത് പിറക് ബ്രഹ്മാണ്ടത്തെയും തനത് നാഭീകമലത്തിൽ ചതുർമുഖ ബ്രഹ്മാവയും സൃഷ്ടിക്കാൻ ഇതർക്ക് സമഷ്ടി സൃഷ്ടി എന്ന പേർ. പിറക് എമ്പെരുമാൻ നാൻമുഖനെ അണ്ടാധിപതിയാക്കി അവനിടം അണുപ്രവേശം ചെയ്ത് അവനെ വ്യാജമാക കൊണ്ട് ഉലകങ്ങളെയും കർമാനുഗുണമായ ജീവരാശികളെയും മറ്റു പൊരുക്കളെയും സൃഷ്ടിക്കാൻ ഇതർക്ക് വെഷ്ടി സൃഷ്ടി എന്ന പേർ. എനവേ ബ്രഹ്മാ വെഷ്ടി സൃഷ്ടി അധികാരിയാക ചൊല്ലപ്പെടുകാം. ശ്രീഭാഷ്യകാരർ ശ്രീഭാഷ്യത്തിൽ ഈക്ഷിത് കർമാധികരണത്തിൽ ചതുർമുഖനെ ജീവസൃഷ്ടി രൂപൻ എന്നും സംജ്ഞാമൂർത്തി ക്ലിപ്തധികരണത്തിൽ ജീവസമഷ്ടിഭൂത ഹിരണ്യഗർഭശരീരകനായ് എമ്പെരുമാനെ നാമരൂപ വ്യാകരണം പണ്ണുകാൻ എന്നും ജീവസമഷ്ടി രൂപനാണ് ചതുർമുഖൻ സമഷ്ടി സൃഷ്ടിയിൽ അടങ്ങിയവൻ എന്നും കൂറുകാർ. ഭഗവാൻ പാതാളം മുതൽ ഭൂഹു ഭുവഹ സുവഹ എന്ന് ചൊല്ലക്കൂടിയ ഉലകങ്ങൾ വരെ നൈമിത്തിക പ്രളയത്തിൻപോത് രുദ്രരൂപിയാക ഇരുന്നുകൊണ്ട് സംഹാരം പണ്ണുകാൻ ഇതർക്ക് വെഷ്ടി സംഹാരം എന്ന് പേർ. രുദ്രൻ വെഷ്ടി സംഹാര അധികാരിയാക ചൊല്ലപ്പെടുകാണ്. പ്രാകൃത പ്രളയത്തിൻപോത് എല്ലാ ഉലകങ്ങളെയും അഴിത്ത് പ്രകൃതിയും ജീവർകളെയും തന്നിടം ലയമടയ ചെയ്യുകയാണ് ഇതർക്ക് സമഷ്ടി സംഹാരം എന്ന് പേർ. വേദമാണത് നാരായണനുമിടയിരുന്ന് ചതുർമുഖ ബ്രഹ്മ തോന്റിനാർ നാരായണാത് ബ്രഹ്മ ജായതേ എന്നത്. ആഴ്വാർ തന്നെ സമാധാനപ്പെടുത്തുവതർക്കാക ബ്രഹ്മാവെ പടത്താർ എന്ന് അനുഭവിക്കാർ. തിരുവായ്മൊഴി 1:10, 5 തിരുവായ്മൊഴി അതാവത് വളവേൾ ഉലകൻ മുതലായ എന്ന പതികത്തിൽ സർവലോക കാരണഭൂതനായ് അയർവരും അമരകൾക്ക് അധിപതിയാണ് എമ്പെരുമാനെ കലവേൾ വണ്ണെ തൊടുകൊണ്ട കൾവാ എന്നും നിരതിശയ സൗന്ദര്യാദി ഗുണങ്ങളുടെ നപ്പിന്നെ പിരാട്ടിയെ സംശ്ലേഷം പണ തലവേൾ മുറുവൽ പിണ്ണേക്കായ് എന്നും തിരുടനാകും എരുതുകൾ ഏഴിയും അടക്കിയവൻ എന്നും സന്ദേഹത്തോട് എൻ വായാൽ சொன்னேன். ഇത് എവ്വളവ് പെരിയ അപചാരം പാവം. ഹിമയോർ പലരും മുനിവറും ഉണക്ക് കൈങ്കര്യം പണിനാലും നീർ എന്മേൽ കരുണ കാട്ടുവത് ഉമതു മേന്മയാണ് ഗുണം. ആണാൽ ഉമക്ക് അടിമയും ചെയ്യ എനക്ക് തകുതിയില്ല എന്ന് നനൈന്ന് ഉരുകി കണ്ണീർ മൽകി എമ്പെരുമാനെ വിട്ട് പിരിഞ്ഞ് ചെല്ല മുർപ്പടുകാർ ആഴ്വാർ. ஆனால் எம்பெருமானுக்கு இவருடைய பிரிவு தரிக்க முடியாதாகையாலே ஆழ்வாரை சமாதானம் பண்ண ஏதேனும் வழி உண்டா என்று சிந்தித்து உலக சிருஷ்டிக்கு காரணமான சதுர்முக பிரம்மாவுக்கு காரணபூதநாதன் தாமே என்று தம்முடைய சௌசீல்ய குணத்தை காட்டி தம்மை பரவசப்படுத்தினான் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளைப் படை என்னே நிறைநான்முகனைப் படைத்தவன் சேயோன் எல்லாவறிவுக்கும் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா எவ்வுயர்க்கும் தாயோன் தானோர் ஒருவனே. இப்படி எம்பெருமான் கருணை கூர்ந்து அனுக்கிரகம் பண்ணினான் என்று ஆழ்வார் பரவசப்படுகிறார். ஜீவராசிகளின் உற்பத்திக்கு காரணமானவன் சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மதேவனின் உற்பத்திக்கு காரணமானவன் பகவான் என்று ஹிரண்ய கர்ப்பனின் உற்பத்தியை ஏழாவது தசகத்தில் தொடங்குகிறார் நாராயண பட்டத்ரி. ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத்ரூபேண ஜாத புனஹ தயோர்த்வம் கலு சத்யலோக நிலையே ஜாதோ சிதாதா ஸ்வயம் யம் சம்சந்தி ஹிரண்ய கர்ப்பம் அகில த்ரைலோக்ய ஜீவாத்மகம் யோபூத்ஸ்பீத ரஜோபிகார விகசன் நானா சிசிர்க்ஷாரச. ஹே குருவாயூரப்பா, 14 உலக வடிவமாக ஆவிர்வவித்தீர். மறுபடியும் நீரே அதற்கு மேலே சத்தியலோகத்தில் பிரம்மாவாக ஆவிர்வவித்தீர். அந்த உருவில் பூலோகம், சொர்க்கலோகம், பாதாளம் என்று 3 உலகிலும் உள்ள சமஷ்டி ஜீவ ரூபியான ஹிரண்ய கர்ப்பன் என்ற பெயருடன் ரஜோகுணம் மாறுபாட்டால் பலவிதமான சிருஷ்டியை பண்ணத் தொடங்கினார் பிரம்மா என்று வர்ணிக்கிறார். 2வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, பிரம்மதேவர் சிருஷ்டியை பண்ணுவதை பற்றி ஆலோசித்த போது அவர் மனதில் கலக்கம் ஏற்படவே தாங்கள் அவருக்கு அசரீரியாக தவம் செய் என்று உத்தரவிட்டீர் என்று வர்ணிக்கிறார். 3வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, ஜலமயம் ஜகத் என்றபடி மகாப்பிரளயம் முடிந்து உலகமெல்லாம் ஜலமாக இருக்கும்போது என்னிடம் பேசு புருஷன் யார் என்று எல்லா திசைகளும் உற்று நோக்கிய திசைமுகனுக்கு ஒருவரையும் காணாமல் தான் கேட்டது அசரீரி வாக் என்பதை உணர்ந்து 1000 தேவ வருஷங்கள் தங்களை குறித்து தவம் செய்தார். அப்பொழுது அத்தவத்தால் மகிழ்ச்சியடைந்த தாங்கள் அவருக்கு ஜனபத நகர விமான மண்டப கோபுராதி விபாகங்களை உடைய திவ்யலோகத்தில், அதாவது பல தேசங்கள், பல நகரங்கள், விமானங்கள், மண்டபங்கள், கோபுரங்கள் இவற்றை உடையதான எல்லையில்லாத ஸ்தானங்களை உடைத்ததான பரமபதத்தில் திருமாமணி மண்டபம் மிகவும் முக்கியமானது. அதில் அனந்த தேவதாத்மகமான திவ்யயோக பர்யங்கத்தில் ஆதிசேஷன் மேலே வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டுரசிந்தியாத்மா பக்தேர் பாகவதே சா என்று பிறரால் சிந்திக்க முடியாத பெருமையை உடைய எம்பெருமான் பிராட்டியுடன் சேர்ந்து முக்தர்களும் நித்தர்களும் கைங்கரியம் பண்ணிக் கொண்டிருக்கக்கூடியதான திவ்யமான வைகுண்ட லோகத்தை காண்பித்தீர் என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்ரி. 4வது ஸ்லோகத்தில், ஹே பிரபோ, எந்த உலகமானது மாயையினால் மாறுபாடு இல்லாமல் உள்ளதோ, எது பிராகிருத சம்பந்தம் இல்லாமல் அப்ராகிருத லோகமாக உள்ளதோ, எந்த இடத்தில் சோகம், கோபம், பயம், அஞ்ஞானம் முதலியவைகள் இல்லையோ, எங்கு பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கிறதோ, அந்த உலகமானது பிரம்மதேவருக்கு காண்பிக்கப்பட்டது என்று வர்ணிக்கிறார். 5வது ஸ்லோகத்தில், பரமம் சாமியம் உபைதி என்று 4 கைகளுடனும் கூடினவர்களாகவும் இந்திரநீலமணி போல் பிரகாசிப்பவர்களும் பலவகை ஆபரணங்களின் பிரகாசங்களை எல்லா திசைகளிலும் பரப்புபவர்களாகவும் தெய்வீகமான திவ்யரூபத்தை உடையவர்களான நித்தியர்கள் முக்தர்கள் வசிக்கக்கூடியதான உமது வைகுண்ட லோகமானது சிறந்து விளங்கட்டம் என்று வர்ணிக்கிறார். 6வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, பல திவ்யாப்சர ஸ்திரீகளால் சூழப்பட்டு எல்லா உலகத்தையும் மயக்கக்கூடிய வித்துல்லதா என்ற மின்னல் கொடி போல் பிரகாசிக்கக்கூடிய மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன என்னும்படி உமது தாமரை போன்ற திருவடியை பிடித்து விடுவதிலேயே நோக்குடைய ஸ்ரீ மகாலட்சுமி எங்கு சேவை சாதிக்கிறாளோ அந்த வைகுண்ட லோகத்தில் அடியேனுக்கும் ஒரு ஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பட்டத்ரி. ஹே குருவாயூரப்பா, இப்படி உம்மால் காண்பிக்கப்பட்ட உமது இருப்பிடமான நித்திரி விபூதியான ஸ்ரீவைகுண்டத்தில் ரத்னமயமான ஆசனத்தில் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் இயலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. ஏ லக்ஷ்மிபதியே, உன் திருமேனி அவயவங்களுக்கும் திருவாபரணங்களுக்கும் ஏற்பட்ட சேர்த்தியால் உண்டான அழகு உன் திருமுகத்தின் பிரகாசம் மேலே பரவி கிரீடமாக ஆயிற்றோ? திருவடிகளின் பிரகாசம் கீழே பரவி தாமரை பீட்டமாக ஆயிற்றோ? உன் இடுப்பின் பிரகாசம் பீதாம்பரமாகவும் பலவித ஆபரணங்களாகவுமானதோ என்பதை சர்வஜ்ஞனான நீரே சொல்ல வேண்டும் என்று ஆழ்வார் அனுபவிப்பது போல உமது திருவேணி சௌந்தர்யத்தை ஆபாத சூடம் பிரம்மா அனுபவித்தார். அந்த திவ்யமங்கல விக்கிரக ரூபம் எனக்கு பிரத்யட்சமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் 7வது ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்ரி. 8வது ஸ்லோகத்தில், ஹே பிரபோ, கார்மேகம் காயாம்பு போன்ற பிரகாசமுடைய திசைகள், கம்பீரமாகவும் புன்னகை பூத்த மந்தஸ்மிதமான முகமும், சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவற்றுடன் கூடிய திருக்கைகளும் பிரம்மதேவருக்கு சந்தோஷத்தை கொடுத்த உமது திருமேனி தரிசனம் எனது வியாதியை போக்கடிக்கட்டும் என்று வர்ணிக்கிறார். 9வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, பிரம்மா உமது திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து பரவசமடைந்து ஆனந்தத்தில் மூழ்கி உமது பாதகமடத்தில் விழுந்து நமஸ்கரித்து கிருதார்த்தரானார். பிறகு, ஹே பிரபோ, எனது விருப்பமான துவைதாத்வைத பரமான உமது சொரூப விஷயத்தில் உண்மையான ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். அப்படிப்பட்ட உம்மை தியானிக்கிறேன் என்று வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, சிவந்த திருவடி தாமரைகளில் வணங்கிய அந்த பிரம்மதேவரின் கையை பிடித்து உனக்கு ஞானம் உண்டாகும், சிருஷ்டி காரியத்தால் பந்தம் ஏற்படாது என்று சொல்லி உற்சாகப்படுத்தினீர். அவருடைய மனதில் புகுந்து படைப்பதற்கு தூண்டுபவராக ஆனீர். அப்படிப்பட்ட பகவானே எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அனுகிரகிக்க வேண்டும் என்று 10வது ஸ்லோகத்தில் பிரார்த்தித்து இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்ரி. அடுத்த பாகத்தில் பிரளயமும் சிருஷ்டியும் பற்றி அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதீஷிகாய நமஹா.